அபிஷேகம் கோயிலுக்குத்தான், துப்பம்மை எடுத்தா மாவிளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், துப்பம்மை எடுத்தா மாவிளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், துப்பம்மை எடுத்தா மாவிளக்குத்தான். என் மனசு பாடுது ஜிஞ்சினுக்குத்தான், ரயிலு பொட்டி ஓடுது இன்ஜினுக்கு தான், அட ஊரெல்லாம் கேட்குது டண்டனுக்கு டண்டனுக்கு. கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம் எடுத்தா மாவிளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம் எடுத்தா மாவிளக்குத்தான். கணக்கு தண்டனுக்குத்தான். அபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம்மை எடுத்த மாவிளக்குத்தான்.